సత్వం సయేవ రభసో భవతౌపవాహ్యః చక్రం తదేవ శితధారమహం చ పాల్యః సాధారణే త్వయి కరీష సమస్త జంతోః మాతంగమానుషభిదాన విశేష హేతుః. 40వ పద్యం శ్రీ వరదరాజ పంచాశత్. 38, 39 పద్యங்கள்ல என்னுடைய பாபங்கள்லாம் திரும்பியும் பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, யமன் என்னை பார்ப்பதற்கு முன்னாடி நீ வந்து என்னை ரட்சிக்க வேணும் சாதிச்சார். ஏன்னா எம்பெருமான் யோசிச்சுட்டு இருக்கானா, அவன் அந்த விரித்த கண்களை மூடாம சுவாமியை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு யோசனை பண்ற மாதிரி ஒரு பாவனை. அதற்கு சுவாமி ஒரு ஒரு விஷயமா யோசிச்சு அதெல்லாம் சொல்லி நீ என்னை காப்பாத்துற ரீதியில அந்த பத்தியங்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப கஜேந்திரன் ஆழ்வான முன்னிட்டு நானும் கஜேந்திரன் தான், எனக்கும் அந்த யானைக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் யானை ரூபத்தில் இருந்தா கூட, நான் மனுஷ ரூபத்தில் இருந்தா கூட, அந்த அதுதான் பேதமே தவிர காக்கப்பட வேண்டியவர்கள்னு பாக்கச்சு. ரெண்டு பேருமே காக்கப்பட ரக்ஷணீயர்கள் தான். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராஹீர் விவாகம் விஷயர் விகிருஷ்டா அப்படின்னு நானும் கஜேந்திரனையாவது ஒரு முதல பிடிச்சது என்ன கிராகைகி நாங்க சாதிச்சர், விஷயங்களாகிய முதலைகள் என்னை பிடிச்சுட்டு இருக்கு, என்ன காப்பாத்தணும்னு அங்க சாதிச்சார். வேதத்துல உபனிஷத்துகள்ல வந்து ஞாச வித்தியை வந்து ரொம்ப சங்குச்சிதமா வெறும் சூச்சனா மாத்திரம் இருக்கு. அதை விஸ்தரிக்க வந்ததுதான் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் பாஞ்சரத்ர ஆகமங்கள். இருந்தாலும் புராணங்கள் தான் நமக்கு ரொம்ப கை கொடுக்கறது. ஏன்னா புராணங்கள்ல எம்பெருமான் எப்படி தன்னுடைய சரணாகதர்கள் ரட்சிச்சான்னு நமக்கு தெரிய வருது. அதில் நம்ம ரொம்ப பிரபலமா எடுத்துன்றது இந்த கஜேந்திர ரக்ஷா தான். பிராத்தஸ்மரணிய ஸ்லோகங்கள்ல கூட அந்த கஜேந்திர கிரகஸ்தின்ற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஸ்மரிக்கிறோம் நம்ம. அப்ப அந்த கஜேந்திரனை அப்பப்ப எடுத்து பக்தியில பத்தியங்கள் எழுதுறவா அந்த கஜேந்திரனை காண்பிச்சு ஆணைக்கு அருளை ஈந்த கண்ணரான அங்க திருமாலையில வந்து அழுவார் சாதிக்கிற தொண்டடிப்பாவார். அதே மாதிரி இவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவளுக்கு ஒரு செயலி இருக்கும். ரகுபரை யதபூஸ்தம் தாதுஷோ வாயசசியன்னு அங்க ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்தத்துல அந்த காக்கா உதாரணம் காண்பிக்கிறார், சிசுபாலன உதாரணம் காமிக்கிறார். உன்னுடைய பொறுமைக்கு எதுதான் இதுவாகாது, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் நீ பொறுத்துப்பன்ற ரீதியில அதனால அப்படி அங்க சாதிச்சார். சுவாமியே தன்னுடைய அபீதி ஸ்தவத்துல வரைச்சு கயாது சுத வாயசத பொங்கவத்ரௌபதீ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 19வது பத்தியம் கயாது சுத வாயசத்விரத பொங்கவத்ரௌபதி விபீஷண புஜங்கம வஜகனாம்பரீஷாதய. ஒவ்வொருத்தரையும் எடுத்து காண்பிக்கிறார். கயாது சுத அப்படின்னு சொல்லிச்சு அது பிரகலாதன். அந்த மாதிரி திவிரத பொங்கவன் சதிச்சார். திவிரத பொங்கவன்றது கஜேந்திரன். இன்சிடென்டலி பார்த்தோம்னா இந்த பத்தியம் வரதராஜ பஞ்சாசத்து ஆரம்பிச்சதும் திவிரதன்ற பதம் தான், திவிரத சிகரி சீம்னா. அப்ப வரதனே நீ கஜேந்திர வரதன் அப்படின்னு சாதிக்கிற, அந்த கஜேந்திரனை காப்பாத்தினதுனால உனக்கு கஜேந்திர வரதன் பேரு. அப்படிப்பட்ட நீ என்னையும் கஜேந்திரனை போல் ரட்சிக்கணும். ஒரு கால் நீ கஜேந்திரன் வேறு நான் வேறு யோசிச்சுனா கிடையாது, ரக்ஷணீயர்கள்னு பார்க்கச்சு ரெண்டு பேரும் சேம் தான். அந்த கஜேந்திரன் யானை சரீரத்தில் இருந்தா நான் மனுஷ சரீரத்தில் இருக்கலாம். நீ ஒரு கால் இப்படி யோசிக்கலாம், யானையா இருந்ததுனால நான் விரைந்து வந்து அதை காப்பாத்தினேன், அதற்கு பாவம் புத்தியோ சக்தியோ போராது உபாயம் அனுஷ்டானம் பண்றதுக்கு. இவர் வந்து இவருக்கு தான் எல்லாமே இருக்கு, இவர் பண்ணிட்டு இவரே தன்னுடைய துன்பங்களை போக்கிக்கிட்டுமேனு நினைச்சினா அது கிடையாது. ஏன்னா அன்னைக்கு காப்பாத்தினவன் நீதான் அவன். உனக்கு துணையா இருந்த அந்த கருடன், உன்னுடைய வாகனம் இருக்கே அதே கருடன் தான் இப்பயும் இருக்கான். ஏன்னா நீ வந்து அர்ச்சாவதாரத்தில் இருக்கேன்னு அதுக்காக அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நீதான் அந்த எம்பெருமான் வாசுதேவன். மேலும் அந்த சக்கரத்தாழ்வான் உன்னிடத்துல இருக்கான், அந்த கூர்மையான முகங்களையுடைய சக்கரத்தாழ்வான். இப்படி எல்லாம் இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீ சாதாரணமானவன். சாதாரணம் சொன்னா காமன் அர்த்தம். நீ பொதுவாக இருக்க நீ ஒரு கால் இப்படி யோசிச்சேயானால் இவர் என்ன கஜேந்திரனா அப்படின்னு யோசிச்சினா, ஆமாம் நானும் கஜேந்திரன் தான். காப்பாற்றப்பட வேண்டியவன் ரீதியில பாக்கச்சு எனக்கும் கஜேந்திரனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனா கஜேந்திரன் அந்த அந்த ஜென்மாவில ஒரு மிக விசேஷமா இருந்தா, நான் இப்ப நர விசேஷமா இருக்கேன்னு சொன்னா கூட எங்களுக்குள்ள காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் பாக்கச்சு எந்த விதமான பேதமும் கிடையாது அதனால் நீ எங்களை காப்பாற்றிதான் ஆக வேண்டும்னு தாத்பரியமாகுது. கரீஷ, கரீஷன்ற பதம் போட்டுண்டார். கரின்னா யானை, கரீஷ அத்திகரி பெருமாளே. விசேஷ ஹேத்துகு ந விசேஷ ஹேத்துகு, இதான் விசேஷ ஹேத்துகு நாஸ்தின்னு வச்சுக்கணும். பிரிவுக்கு காரணமாக ஆகாது. விசேஷ ஹேத்துகுன்னு சொன்னா விசேஷம்னா பிரிவுன்னு அர்த்தம். பிரிச்சு பாக்கிறத விசேஷமா பாக்கிறது. விசேஷ ஹேத்துகு ந, இது மாதங்க மானுஷ பிதா. மாதங்கன்னு சொன்னா யானை, மானுஷன் சொன்னா மனுஷனா இருக்கக்கூடிய, பிதான வேற்றுமை பேதகா. இந்த யானைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை இருக்க, யானை மனிதன்ற வேற்றுமை இருக்கே, இது பிரிவுக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஹேத்துனா காரணம், காரணமாக ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொன்னா, துவயி சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணே சதி. இது சதி சப்தமி. துவயினா துவயி சாதாரணே சத்தின்னு சொன்னா நீ பொதுவாக இருக்கும்போதுன்னு அர்த்தம். யாருக்கு? சமஸ்த ஜந்தோஹோ, அனைத்து விதமான ஜந்துக்களுக்கும். அபயம் சர்வபூதேபியம் சொல்லியிருக்க. அப்படி இருக்கச்சே கஜேந்திரனை ரட்சிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உம்ம நீயே நீரே உம்ம கதிய பாத்துக்கணும்னு நினைச்சு அப்படி சொல்ல நினைச்சேன்னா அது பொருத்தமாகாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான், எங்களுக்குள்ள எந்த விதமான பேதம் கிடையாது, ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். மேலும் என்ன சொல்றாருன்னா, துவம் சஹ, துவம் சஹ, சஹ துவம். இப்ப நீ இருக்கிய வரதராஜன் நீ தான் நந்த வாசுதேவன். அன்றைக்கு விரைந்த வாசுதேவன் நீ தான், நீயே தான் அவன், அவனே தான் நீ. சஹ ரபசஹ பவத் ஔபவாஹ்யஹ சயேவ. ரபசஹ பவத் ஔபவாஹ்யஹ சயேவ. ரபசஹன்னு சொன்னா வேகம், ரபசஹன்னு சொன்னா வேகம். இப்ப ரபசஹ ஆக்சுவலா குணபரம், அது ஒரு குணம், வேகமா இருத்தல்ன்றது. லோகத்துல பொதுவா சில சமயங்கள் குணத்தை ஆரோபிச்சு வியக்திகளை கூப்பிடுறது உண்டு. வெள்ளையா இருக்கிறவள் அந்த வெள்ளையை கூப்பிடுன்னு சொல்வா, கருப்பா இருக்கல கருப்பு கூப்பிடுன்னு சொல்லுவா. அப்ப குணத்தை ஏறிட்டு சொல்ற வழக்கம் உண்டு. சுவாமி கருட பஞ்சாசத்துல கருடனுடைய வேகத்தை குறிக்கிறதுக்கு பத்தியங்கள் பண்ணிருக்கார். அந்த வேகத்தை டிஸ்கிரைப் பண்றதுக்காக மாத்திரமே அது மாதிரி பண்ணிருக்கார். அப்ப ரபசகன்னு சொன்னா அந்த வேகமான கதியை உடைய. பவத் ஔபவாஹ்யக, பவத்னு சொன்னா உம்முடைய, அது சமாசமா இருக்கனால பவத்னு அங்க சேர்ந்துருது. ஔன்னு வந்ததுனால பவத ஊபன் ஆயிருது. பிரிச்சம்னா பவத் ஔபவாஹ்யக, ஔபவாஹ்யகன்னு சொன்னா உனக்கு வாகனமாக இருக்கக்கூடிய கருடன். புஷ்பகர பசகதி கோஷ்பதீகிருத ககனார்ணவா அப்படின்னு மகாவீர வைபவத்தை சாதிச்சிருக்கார். ரபசகதி 73வது சூரியனுக்கு ரபசகதின்னு சொன்னா வேகமா, புஷ்ப விமானத்தை எடுத்துன்னு வேகமா வந்தார்ன்றதுக்கு அங்க ரபச பதம் இருக்கு. அப்படி ரபசகதியை, வேகமான கதியை உடைய கருடனும் அப்படிதான் இருக்கான். ஏன்னா வரதராஜன கருட சேவை ரொம்ப விசேஷமானது. சிததாரம் சக்கரம் ததேவ. ஷிதன்னு சொன்னாலே ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது. ஷிததாரன் சொன்னா முனைகளை உடைய, கூர்மையான முனைகளை உடைய அந்த சக்கரமும் அதேதான். திருவாழியனும் அதேதான், திருவாழ்வன் அதேதான் வச்சுட்டு இருக்க. இதற்கும் மகாவீர யுகத்துல பத்தியம் இருக்கு, ஷிதஷர கிருத்த லவனன்னு ஷித பதத்துக்கு. இப்ப நான் எப்படி இருக்கேன் கேட்டா, அகம்ச பால்யஹ, நானும் காக்கப்பட வேண்டியதா இருக்கேன். நானும் அந்த கஜேந்திரனை போல காக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றேன். இப்படி இருக்குச்சே. ஏவம் சதி துவயி சாதாரணை சதீச்ச, நீயும் பொதுவாக இருக்கும்போது அவன் கஜேந்திரன் ஒரு யானை, நான் ஒரு மனுஷன்ற ஒரு பேதத்தினால நீ வந்து நிதானிக்க கூடாதுன்னு ஒரு ஒரு காரணத்தை சொல்ற. என்ன ரட்சிக்கணும்னு ஒரு தடவை அன்பயத்தை பார்த்தோம்னா, கரீஷ துவம் சஹ ரபசஹ பவத ஔபவாஹ்யஹ சயேவ ஷிததாரம் சக்கரம் ததேவ அஹம் ச பால்யஹ த்வயி சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணே மாதங்க மானுஷ பிதா விசேஷ ஹேதுஹு ந பவதி ந ஸ்யாத் நசிதா. அத்திகிரி பெருமாளே, துவம் சஹ, நீ அவனே, அந்த வாசுதேவன் நீதான், கஜேந்திரனை காப்பாற்றிய பெருமா நீயேதான். ரபசஹ பவத ஔபவாஹ்யஹ சயேவ, அன்னைக்கு உனக்கு உன்னோட கொண்ட நீ கருடனை கூட்டிட்டு போனியோ, கருடன் உனக்கு கூட்டிட்டு போனோன்னு தெரியாது. ஆனா உனக்கு அன்னைக்கு வாகனமாக வந்த கருடனும் அதேதான். சிததாரம் சக்கரம் ததேவ, அந்த கூரிய முனைகளுடைய சக்கரமும் அதேதான். மேலும் அகமபி சயேவன் வச்சுக்கலாம், நானும் அவனேதான் சொல்லச்சு. நானும் ரட்சிக்கப்பட வேண்டியவன் தான், பால்யஹ, பால்யஹன ரட்சிக்கப்பட வேண்டியவன். இப்படி இருக்க மேலும் துவயி சமஸ்த ஜந்தோஹோ சாதாரணை சதி, நீயும் அனைத்து ஜந்துக்களுக்கும் பொதுவாக இருக்கையில் மாதங்க மானுஷ பிதா விசேஷ ஹேத்துகு ந பவதி. ஏன் கஜேந்திரன் எடுத்துட்டாருன்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்க்கச்சு எல்லாருமே நர ரூபத்தில் இருந்தா, ஆனால் கஜேந்திரன் வந்து யானை ரூபத்தில் இருந்ததுனால யானையாக இருக்கிறதுனால காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டியது ஆஸ்பெக்டில் பார்க்கச்சு. நானும் எனக்கும் அந்த யானைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நான் மனுஷனாக இருக்கலாம் அது யானையாக இருந்திருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருமே காப்பாற்றப்பட வேண்டியர்கள், அதனால் நீ என்னை ரட்சிக்கணும்னு ஒரு தாத்பரியமாகுது இந்த 40வது பத்தியத்துக்கு.